ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. இன்னைக்கு புண்டரீகாக்ஷாக்ய யஜ்வ பௌத்ராய நமஹா அப்படிங்கிறது ஏழாவது திருநாமம். சுவாமி தேசிகனுடைய திவ்யசாஸ்திரநாமத்தில் அவருடைய அவதாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் எப்படி எங்க அவதாரம் பண்ணார், என்ன ஏது எல்லாத்தையும் சாதிச்சார். சாதிச்சுட்டு மேலே வந்து அவருடைய வம்சத்தை சொல்றார். எப்பயுமே ஒருத்தருக்கு வம்சம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் ஆச்சாரியனா இருக்கிறவாளுக்கு வம்சம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவ சித்தம் சத் சம்பிரதாயன் ஆச்சாரிய லட்சணத்துல முதல் லட்சணமே அதுதான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திடீர் சாமியாரா இருக்கக்கூடாது. திடீர்னு ஒருத்தர் முளைச்சி நான் ஆச்சாரியன் நான் குரு இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்க ஜெகத்குரு அப்படிங்கிறா, அதுக்கப்புறம் வந்து சத்குரு அப்படின்ற பேர்ல ஏதோ திடீர் திடீர்னு முளைக்கிறாளோ இல்லையோ, அவளெல்லாம் நம்பி போகக்கூடாதுங்கிறதுக்காக முதல் திருநாம ஒரு ஆச்சாரியனுக்கு முதல் லட்சணமே என்ன இருக்கணும் அப்படின்னா, அவன் வந்து சம்பிரதாயத்துல வந்திருக்கணும். சித்தம் சத் சம்பிரதாயே, சம்பிரதாயத்துல வந்தவனா இருக்கணும். அதனால தேசிகன் அப்பேற்பட்ட ஆச்சாரியன் எந்த சம்பிரதாயத்துல அப்படி வரார் அப்படின்னா, புண்டரீகாக்ஷாக்கிய அவருடைய வம்சமே ஒரு ஆச்சாரிய பரம்பரையா யாக்னிகாள், அதாவது யாகம் பண்ண பரம்பரையில தேசிகனுடைய அவதாரம் அப்படிங்கறத காமிக்கிறது இந்த திருநாமா புண்டரீகாக்ஷாக்கிய யஜ்வ பௌத்ராய நமஹா அப்படின்னு. இந்த புண்டரீகாட்சர்ன்றவர் சுவாமி தேசிகனுடைய சொந்த பிதாமகர். பிதாமகர் அப்படிங்கிறது அப்பாவோட அப்பா. அவரை சொல்றச்சேவே புண்டரீகாக்ஷாக்கிய யஜ்வா, யஜ்வா அப்படின்னா யாரெல்லாம் யாகம் பண்ணாலோ அவளுக்கெல்லாம் யஜ்வான்னு திருநாமம். அந்த வம்சமே யாக்னிகாள் அப்படின்னு கூப்பிடுவா அந்த வம்சத்தை, யாகம் பண்ண வம்சம் அப்படின்னு. ரெண்டு பிரிவினை உண்டு பிராமணாள்லயே, வடகலை தெங்கலையான்னு கேட்கக்கூடாது. அதாவது பிராமணாள்ல ரெண்டு பிரிவு என்னன்னா, சத்பிராமணன் துர்பிராமணன் அப்படின்னு. யாரெல்லாம் சத்பிராமணாள் அப்படின்னா, யாகம் பண்ணவாள்லாம் சத்பிராமணாள். யாகம் பண்ணி அந்த மூணு தலைமுறைக்கு, அதாவது தாத்தா யாகம் பண்ணார்னா தாத்தா பையன் பேரன் இவா மூணு பேர் சத்பிராமணாள். கொள்ளு பேரன்லேருந்து அவன் வந்து துர்பிராமணன் ஆயிடுவான். ஏன்னா பிராமணனுக்கு அறுதொழில் அந்தனர்னு ஆழ்வார் சொன்ன ரீதியில, அறுதொழில்னா ஆறு தொழில். என்ன ஆறு தொழில் அப்படின்னா, வேதத்தை அத்தியனம் பண்ணணும், அத்தியாபனம் பண்ணணும். அத்தியனம்னா தான் கத்துக்கணும், அத்தியாபனம்னா டீச் பண்ணணும். அப்புறம் யஜனம் யாஜனம், யஜனம்னா தான் வந்து யாகம் பண்ணணும். அதே மாதிரி யாகம் பண்றவாளுக்கு போய் உபகாரம் பண்ணணும், யாஜனம் பண்ணி வைக்கணும், யாகம் பண்ணி வைக்கணும். அப்புறம் தானம் பிரதிகிரகம், தானம்ன்றது வாங்கலாம், நாம தானம்ன்றது கொடுக்கணும், பிரதிகிரகம்னா நாம வாங்கிக்கணும். இப்படி ஆறு தொழில்னா நம்ம பிராமணாளுக்கு சொல்லியிருக்கு. அதனா இந்த பிராமணன் சத்பிராமணனா எப்ப ஆறான் அப்படின்னா, யாகம் பண்ணினான்னா அவன் ஆறான், மீதி பண்ணலன்னா அவள்லாம் துர்பிராமணாள் அப்படின்னு வேதத்துல ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கு. அதுவும் இல்லாம அந்த யாகம் பண்ணதுனால மூணு தலைமுறைக்கு அவ வந்து அந்த சத்பிராமணத்துவம் அப்படிங்கறது சித்திக்கிறது. அதனால தேசிகனுக்கு அதுவும் ஒரு பெருமை, தாத்தா வழியினாலையும் ஒரு பெருமை. அதாவது தன்னுடைய பிதாமகர் யாகம் பண்ணவர், அந்த யாகம் பண்ணவருக்கு பேரனா பிறந்தது ஒரு பெருமை இந்த அவதாரத்துல அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் சுவாமிக்கு அமைஞ்சிருக்கு. இது ஏழாவது திருநாமா புண்டரீகாட்சாக்கியஜ்வ பௌத் அப்படிங்கிற திருநாமம். அதுக்கடுத்த திருநாமம் தன்னுடைய திருத்தகப்பனார். இவர் தன்னுடைய தாத்தாவை பத்தி சொல்லிக்கிறச்சேவே தத்துவோக்தா கலாபத்தில் சாதிக்கிறார். வைஸ்வாமித்ரஸ்ய பௌத்ரஹ விதத மக விதே புண்டரீகாக்ஷ சூரேஹே அப்படின்னு சொல்லி, என்னோட தாத்தா பலவிதமான யாகங்கள் பண்ணவர் அப்படிங்கிறத தானே பெருமையா சொல்லிக்கிற மாதிரியான ஒரு தாத்தா தேசிகனுக்கு அமைஞ்சிருக்கார் அப்படிங்கிறது பெருமை. ஏன்னா சில பேர் ஆச்சாரியாள்னு சொல்றா, அவள்லாம் சந்திசாவித்ரி பண்ணுவாளான்னே தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவாளெல்லாம் ஆச்சாரியாள்னு கொண்டாடின்னு இருக்கா. அப்படி இல்லாத நம்ம தேசிகனுக்கு அவ தாத்தா யாகம் பண்றதுன்றது லேசான காரியம் கிடையாது. ஏன்னா முதல்ல அத்தியனம் பண்ணணும், அத்தியனம் பண்ணியிருந்தாலும் நொற்றுவா சொல்லணும். ஏன்னா புக்கு பார்த்து நான் அத்தியனம் பண்ணேன், நான் புஸ்தகம் பார்த்து சொல்லுவேன்ற வாளுக்கெல்லாம் யாகம் பண்ண முடியாது. அவளால் நொற்றுவா நன்னா வேதத்தை ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த யாகத்துக்கு தேவையான பாகத்தெல்லாமும் அத்தியனம் பண்ணணும். அதை அத்தியனம் பண்ணி சுத்தமாக இருக்கணும். இந்த யாகம் பண்ணுறவன்றவன் மனசு சுத்தமாகவும் அந்தக்கரணங்கள்லாம் சுத்தமாக இருந்துண்டு நியமங்கள்லாம் நிறைய யாகத்துக்கு உண்டு. அதனால் இது அடியேன் இந்த யாகத்தை பற்றி கொஞ்சம் பேசுறதுக்கு கொஞ்சம் சம்பந்தம் உண்டு. அடியனுடைய பிராச்சாரியன் நாவல் பாக்கம் சோமயாஜி சுவாமின்னு சோமயாகம் பண்ணவர், நம்ம இப்போ ரீசண்ட் தலைமுறையிலேயே சோமயாகம் பண்ணவர் அஸ்மதாச்சாரியன். அஸ்மதாச்சாரியனோட ஆச்சாரியன் அடியன் ஆச்சாரியன் நாவல் பாக்கம் நிக்யவராக தாத்தியார் மகாதேசிகன் அவருடைய பிதாமகர் அண்டு ஆச்சாரியனும் அந்த சுவாமி சோமயாகம் பண்ணவர். அதனால அவர் சோமயாஜி சுவாமின்னே அவரை சொல்றதுங்கிறது வழக்கு. அதனால அந்த சுவாமி அடியனுக்கு பிராச்சாரியனா இருக்கிறதுனால அந்த சுவாமிக்கு அடியன் பிரசிஷ்யன். அந்த அதனால இந்த யாகத்தை பத்தி கொஞ்சம், யாகம்ன்றது அவ்வளோ சிரமமான காரியம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அடுத்த திருநாமம் அனந்தாரிய புத்திரகா. அனந்தாரியர் அப்படிங்கிறது சுவாமி தேசிகனுடைய திருத்தகப்பனார். எப்பேற்பட்ட திருத்தகப்பனார் அப்படின்னா, நானா சித்தாந்த நீதி ஸ்ரம விமலதியா அனந்த சூரே ஸ்தனூஜகான்னு சுவாமி தேசிகன் கொண்டாடுறார் தன்னுடைய திருத்தகப்பனார. எப்பேற்பட்ட ஞானம் அப்படின்னா, எல்லா சித்தாந்தமும் தெரிஞ்சவரான் இவர். இவர் எல்லா சித்தாந்தத்தையும் தான் வந்து நினைச்சா நினைச்சபடி மாத்திடுற அளவுக்கு இவளுக்கு இவருக்கு அவ்வளோ சாமர்த்தியம். எதிரி பட்சத்துடைய அதாவது மீதி சித்தாந்தங்கள்லாம் இதுதான் தத்துவம் இதுதான் விஷயம்ன்றத தெரிஞ்சவர் அனந்தாச்சாரிய சுவாமி. இந்த அனந்தாச்சாரியர் அத்தனை சாஸ்திரங்கள் அத்தனை சித்தாந்தங்களை நன்னா தெரிஞ்சிருந்தாலும் விமலதியா, அதாவது சில பேர் வேற சித்தாந்தத்தை வாசிக்கணும்னு ஆரம்பிப்பா, ஆரம்பிச்சு என்ன ஆகும், இவா எந்த சித்தாந்தத்துல இருக்காளோ அந்த சித்தாந்தத்துக்கு மேலேயே ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிடும். மீதி சித்தாந்தம் வாசிக்க ஆரம்பிச்சா என்னடா இவர் சொல்றது தான் கரெக்ட் போல் இருக்கே அப்படின்லாம் தோண ஆரம்பிச்சிடும். சாஸ்திரம் வாசிக்கிறவாளுக்கு மீதி சித்தாந்தங்கள்லாம் வாசிச்சா இப்படிதான், நியாய சித்தாந்தம்லாம் வாசிச்சோன்னா ஓ இவா சொல்றதுக்கு இதுதான் கரெக்ட் போல் இருக்கே அப்படின்னு ஒன்னொன்னு ஒரு ஒரு சாஸ்திரமும் வியாக்கரணம் வாசிச்சான்னா இவா சொல்றது தான் கரெக்ட் போல் இருக்கேன்னு அப்படி தோண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இல்லாத இவருக்கு இந்த அனந்தாச்சாரிய சுவாமிக்கு எப்படி இருந்ததுன்னா, நானா சித்தாந்த நீதி ஸ்ரம விமலதியா, எல்லா சித்தாந்தங்களையும் கசடர வாசிச்சார் ஆனாலும் வாசிச்சாலும் விமலதியா அவருடைய புத்தியில கொஞ்சம் கூட மீதி சித்தாந்தங்கள்லாம் ஓ இந்த அம்சம் வேணா இவா சித்தாந்தத்துல சரியா இருக்குன்னு ஒத்துக்கிற அளவுக்கு கூட அப்படி இல்லையா, நம்ம பாஷிகார் சுவாமி ராமானுஜர் சம்பிரதாயம் சித்தாந்தம் தான் சரி அப்படிங்கிற அளவு அந்த ஒரு கான்பிடன்ஸ் இந்த இந்த சித்தாந்தத்துல உள்ளவர். அப்பேற்பட்ட அனந்த சூரேகே தனூஜா, அந்த அனந்த சூரி அப்படின்னு சொல்லக்கூடிய அனந்தாச்சார் சுவாமியுடைய குமாரர் அப்படிங்கிற திருநாமம் தன்னுடைய முதல், அதுக்கு இதுக்கு மின் திருநாமம் தன்னுடைய பாட்டனார் தன்னுடைய பிதாமகருடைய வழி வந்த திருநாமம் புண்டரீகாட்சாக்கிய யஜ்வ பௌத்ரஹா, அவர் அப்பேற்பட்ட சுவாமிக்கு பௌத்திரர் அப்படிங்கிறது. இந்த திருநாமம் அனந்தாச்சார் சுவாமியினுடைய புத்திரன் அப்படிங்கிற திருநாமா இந்த திருநாமா. இதுக்கு அடுத்த திருநாமா ஆத்ரேயவாதிஹம்சாம் புவாஹார்ய பகினி சுதா. அடுத்தது தன்னுடைய அம்மான் அவரை பத்தி சொல்றார் சுவாமி தேசிகன். வந்து சுவாமி தேசிகனுடைய அம்மான் வந்து அப்புள்ளார் ஆத்ரேய ராமானுஜாச்சாரியர் சுவாமி அப்படின்னு அந்த சுவாமிக்கு திருநாமம். அவர் வந்து ஆத்ரேயாள்னாமே அத்ரி வம்சத்துல வந்தவாள். அப்பேற்பட்ட ஆத்ரேய வாதி ஹம்சாம்புவாகர் அப்படின்னு இந்த சுவாமிக்கு ஒரு திருநாமம். இது என்ன வாதிஹம்சாம்புவாகர் அப்படின்னா, வாதிகள்லாம் ஹம்சம், இது ஒரு ரூபகம்னு சொல்லுவா சாஸ்திரத்துல. இந்த வாதிகளாகிய ஹம்சங்களுக்கு இவர் அம்புவாகர், அம்பும் வகதீதி அம்புவகா, மேகம், மேகத்தெல்லாம் பார்த்ததுன்னா இந்த ஹம்சங்கள்லாம் பயந்து ஓடிடும், மழைக்கு பயந்து கருமேகத்தெல்லாம் பார்த்ததுன்னா இந்த ஹம்சங்கள்லாம் பயந்து ஓடிடும். அந்த மாதிரி வாதிகளாகிய ஹம்சங்களுக்கு இவர் கருத்த மேகத்தை போன்றவர். இவர் வாதத்துக்கு வந்தாருன்னா மீதி எல்லா சித்தாந்தத்துக்காராலும் பயந்து ஓடி போயிடுவா. அப்பேற்பட்ட ஒரு வித்வத்து இந்த சுவாமிக்கு ஆத்ரேய வாதிஹம்சாம்புவாகர் ஆத்ரேய ராமானுஜாச்சாரிய சுவாமி அப்படின்னு இந்த சுவாமிக்கு திருநாமம். அவருடைய பகினி சுதா அவருடைய சிஸ்டருடைய திருக்குமாரர் நம்ம சுவாமி தேசிகன். இவர் தான் பூர்த்திக்கு பூர்த்திக்கு சுவாமி தேசிகனுக்கு பாடங்கள்லாம் சொல்லி வச்சு இந்த சித்தாந்தத்தை காப்பாத்தினர். ஆத்ரேய வாதிஹம்சாம்புவாகர் அப்படிங்கிறவர் அப்புள்ளாருடைய சாட்சாத் சிஷ்யர். அப்புள்ளார் இவாள்னா இந்த பரம்பரை இருக்கே சுவாமி ராமானுஜர் திருக்குறுகை பிரான் பிள்ளான் அப்புறம் வரக்கூடிய மடப்பள்ளி ஆச்சான் இந்த பரம்பரை சுவாமி ராமானுஜர் டைரக்டா வர பரம்பரை. மீதி பரம்பரையிலெல்லாம் வந்து கொஞ்சம் நடுவில் வந்து விச்சித்தி இருக்கும். இதுதான் ஓரான் வழின்னு சொல்லக்கூடிய சம்பிரதாயம் இதுதான். ஏன்னா பாஷ்யகாரர் கிடாம்பி ஆச்சான் மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே அப்படின்னு சுவாமியே கொண்டாடிக்கிற மாதிரியான பரம்பரை இந்த பரம்பரை. அதுல அப்புள்ளார் அப்புள்ளாருக்கு அப்புறம் சுவாமி தேசிகன், அதாவது அப்புள்ளாருக்கு முன்ன நடாதூர் அம்மாள், அம்மாளுக்கு அப்புறம் அப்புள்ளார், அப்புள்ளாருக்கு அப்புறம் சுவாமி தேசிகன். இந்த பரம்பரை சுவாமி ராமானுஜர்டேந்து நேரா வர பரம்பரை. இதுலதான் வந்து ஸ்ரீபாஷ்ய பகவத் கீதா உபய சிம்மாசனாதிபதி அப்படின்னு பிள்ளானுக்கு ஒரு டைட்டில் பாஷ்யகாரரே கொடுத்த ஒரு சிம்மாசனாதிபதித்வம், உபய சிம்மாசனாதிபதின்னு. அவர் மாத்திரம்தான் இந்த 74 சிம்மாசனாதிபதிகள்லே ஒரே ஒருத்தர் தான் உபய சிம்மாசனாதிபதி அப்படின்னு சொல்லி அந்த பரம்பரையில வந்த ஆத்ரேய வாதிஹம்சாம்புவாகர் அவருடைய பகினி சுதர் அப்படிங்கிறது இந்த திருநாமாலேருந்து தெரியறது. இதுக்கு அடுத்த திருநாமம் ஸ்வஸ்வகாலானந்த குரு கிருதஜாத கிரியாதிகா. இந்த திருநாமா 10வது திருநாமா. ஸ்வஸ்வகால அனந்த குரு கிருத ஜாத கிரியாதிகா அப்படின்னா அந்தந்த காலத்துல அனந்த குரு அனந்தாச்சாரியர் செய்து வைக்கப்பட்ட ஜாதகாதி ஜாதக்கிரியைகள். ஜாதக்கிரியைகள் அப்படின்னா ஜாதகர்மா அப்படிங்கிறது முதல் 40 சம்ஸ்காரம் ஒரு ஒரு கல்பசூத்திரத்துல ஒரு ஒரு பிராமணனுக்கும் விதிக்கப்பட்டிருக்கு. 40 விதமான சம்ஸ்காரங்கள். அதுல இந்த 40ல முதல் சம்ஸ்காரம் சம்ஸ்காரம் அப்படிங்கிறது இந்த ஜாதகர்மா. ஜாதகர்மாங்கிறது குழந்தை பிறந்த உடனேவே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். 3 தடவை அந்த குழந்தையோட நாக்குல நெய் வச்சு பண்ணக்கூடிய ஒரு வேத ஒரு அதுக்கேற்ற வேத மந்திரத்தை சொல்லி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஜாதகர்மாவுடைய ஒரு விஷயம். இதெல்லாம் இப்ப யாரும் பண்றதில்லை. ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து பையனுக்கு பண்றதா இருந்தா நேரா வந்து பூனல்லதான் பண்றா. ஜாதகர்மா நாமகரணம் அன்னப்பிராசனம் சௌளம் உபநயனம்னு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து உபநயனத்துலதான் பண்றா. அந்த மாதிரி இல்லாத சுவாமிக்கு ஸ்வஸ்வகால அந்தந்த காலத்துல என்னென்ன கிரியைகள் நடக்கணுமோ அதது அந்தந்த காலத்துல நடந்தது. ஏன்னா இதெல்லாம் பின்னாடி தோஷம். அந்த காலத்துல நடக்கல, அந்த காலத்துல அந்தந்த சம்ஸ்காரம் நடக்கலன்னா தோஷம். தேசிகாவதாரம் அப்படிங்கிறது தோஷம் அப்படிங்கறத எள்ளளவும் சொல்ல முடியாதுங்கிறதுக்காக இதெல்லாமும் ரொம்ப உன்னிப்பா சுவாமி திருக்குடந்த தேசிகன் இதை சாதிக்கிறார். ஸ்வஸ்வகால அனந்த குரு கிருத ஜாதக்ரியாதிகா. இந்த ஜாதக்கிரியை அப்படின்னு சொல்லக்கூடிய சம்ஸ்காரம், இந்த சம்ஸ்காரம் அப்படிங்கிறது 40 சம்ஸ்காரமும் பண்ணிக்கணும்ன்றது இந்த கல்பசூத்திரக்காரருடைய ஒரு சித்தாந்தம். நாமெல்லாம் அனுஷ்டிக்கணும், இதெல்லாம் பண்ணணும். இந்த 40 சம்ஸ்காரம் அந்தியேஷ்டியில போய் முடியும். முதல்ல வந்து ஜாதகர்மால ஆரம்பிச்சு அந்தியேஷ்டின்னு சொல்லி நம்ம நம்மளை வந்து இந்த ஆகுதி கொடுக்கறாளோ இல்லையோ ஹவிஸா நெருப்புல இது பண்ற கிரியை வரைக்கும் 40 சம்ஸ்காரம் நமக்கு ஆகணும் அப்படிங்கிறது இந்த ஒரு சம்பிரதாயம் சாஸ்திரம். அதனால அந்தந்த காலத்துல சுவாமி தேசிகனுக்கு அந்தந்த சம்ஸ்காரங்கள் நடந்தது அப்படிங்கறத சாதிக்கிறார். ஸ்வஸ்வகால அனந்த குரு கிருத ஜாத கிரியாதிகா அப்படிங்கிறது 10வது திருநாமம். ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமஹா.